கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே உதயமானதே புதிய கோலமே விழிகள் யாவிலும் வர்ணஜாலமே நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதானே கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே சிரிக்கும் பனி தூங்கும் புஷ்பங்களே ஆசை எண்ணங்களில் மிதக்கும் அடியேனை வாழ்த்துங்களே வானவெளியில் வலம் வரும் பறவை நானும் அது போல் எனக்கு என்ன கவலை காற்று என் பக்கம் வீசும் போது காலம் என் பேரை பேசும் போது வாழ்வு எனது வாசல் வருது நேரம் இனிதாக யாவும் சுகமாக கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே உதயமானது புதிய கோலமே விழிகள் யாவிலும் வர்ணஜாலமே நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதானே கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே